శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితాకేసరీ వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదాహృది యస్య వాగ్వృత్తి పర్యంతాయ తిరాజ సరస్వతి తస్మై వేదాంత గురవే భూయో భూయో నమో నమః. విశుద్ధ విజ్ఞాన ఘనస్వరూపం విజ్ఞాన విశ్రాణన బద్ధ దీక్షం తయా నిత్యం దేహవ్రతాం శరణ్యం దేవం హయగ్రీవమహం ప్రపద్యే. హంస సందేశత్తుల இப்ப நம்ம ஒரு அத்தியுதமான விஷயத்தை பார்த்துட்டு இருக்கோம். ராமர் ஹம்சத்தை அனுப்பிக்கிற சீதா பிராட்டி நடத்துல அந்த சீதா பிராட்டிய ஹம்சம் பார்க்க போறது. ஹம்சம் பார்க்கச்சே சீதா பிராட்டி எப்படி இருப்பா என்கிற நிகழ்வுகளை பத்தி ராமர் தன்னுடைய மனசுல எப்படி எப்படிலாம் நினைச்சுட்டாரோ அந்த விஷயங்கள் எல்லாம் இப்ப சொல்றாரோங்க. இதுக்கு முன்ன சொல்லி சொன்ன சாமே திருஷ்டிஹி சபரநயனாம் சன்னதப்ரூஹு சுகேஷி என்பதாக சொன்ன. சாமே திருஷ்டிஹின்னு அவதான் எனக்கு கண்ணு. அவள் இல்லைன்னாக்க நான் இல்லவே இல்லை. அந்த கண்ணு ஸ்தானத்துல இருந்துருக்கிறவள் சீதா பிராட்டி தான் என்பது வியக்தமா சொல்லி சொன்னேன். சாமே திருஷ்டிஹி என்பதாக. அப்ப அந்த சீதா பிராட்டிக்கு அவளுடைய அவயவ சௌஷ்டவங்களை சொல்லி அவ எப்படி எல்லாம் இருப்பா அப்படின்றத சொல்லி உடனே அடையாளம் கண்டுபிடிச்சுடலாம். சீதா பிராட்டிய ஹனுமார் மாதிரி இந்த மந்தோதரியை பார்த்து சீதா என்ன நினைச்சிருந்தோ அந்த மாதிரி எதனா ஒரு வேற பாவம்லாம் இதுக்காக ஒன்னும் அலைய வேண்டாம் அப்படின்றத அழகா சொல்லிட்டே போன ஸ்லோகத்துல. அது சீதா பிராட்டியினுடைய திருமேனியில தத்த ஜாம்பூன தாதா துங்கஸ்தனபரண தன்வி துங்கஸ்தனபரணதா அப்படின்னு எல்லாம் சொல்லி திருமேனியில இருக்கக்கூடிய சௌஷ்டவங்களை சொல்லி அடையாளத்தை சொல்லி சொன்னார். அவளுடைய ஒரு முகத்துல ஏற்படக்கூடிய ஒரு விகாசமோ அல்லது சோகமோ இல்ல சீதா பிராட்டி என்ன பண்ணிட்டு இருப்பா அந்த இடத்துல இப்படி அதெல்லாம் பத்தி அதனாலேயே கூட சில பேர் சில காரியத்தை பண்ணிட்டு இருக்கிறத பார்த்தோன்னே இந்த சமயத்துக்கு போனேன்னா அந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பா இருந்துட்டு இருப்பா அப்படின்னு சொன்னாலே அதுவும் ஒரு அடையாளம் ஆயிடும். ஆகையால இந்த அடையாளம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த திருமேனியில் இருக்கக்கூடிய சௌஷ்டவங்களை சொல்லி அடையாளங்களை சொல்றது இத்த சொல்ற ரெண்டு அடுத்த ரெண்டு ஸ்லோகங்கள்னால சாதே யாவன் நயன பதவீம் யாதி சந்தேகே சம்வா மதுபகதையே ஸ்ராவயந்தி சகுந்தான் அத்தியாசன்ன பிரியவச்சனதாம் சூசயத்பிஹி நிமித்தை ஏதாமஸ்ரு ஸ்தகித நயனம் வீக்ஷமாணாஹ திசம் வாம். வஸ்துமா இந்த ஸ்லோகங்கள்லாம் பார்த்தோம்னாக்க இந்த ராமர் சீதையினிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரீத்தி விசேஷம் அந்த பிரீத்தி விசேஷத்தை வெளிப்படுத்துற விசேஷம் இதெல்லாம் பார்த்தோம்னா நமக்கு கண்ணில் சலம் வரும். அப்படி சொல்ற ராமர் இந்த இடத்துல சாதே யாவன் நயன பதவியும் வியாதி மோகாலசாவா அப்படின்னார். அங்க சீதா பிராட்டியினுடைய அங்க சௌஷ்டவத்தை சொல்லி ஈயம் சீதா இவள் தான் சீதைன்னு அப்படி தொட்டு காமிக்கிற மாதிரி சொல்லிட்டேன். அங்க ஜனக மகாராஜா கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன். அப்ப அந்த சீதா பிராட்டிய தொட்டு இயம் சீதா மமசுதா சஹர்மச்சரீதவா பிரதீட்சதை நாம் பத்ரந்தே பாணி கிருண்ணீஸ்வ பாணினான்னு அப்ப ராமா துர்கா பார்ப்பா இவள் தான் சீதா இவ மமசுதா என்னுடைய பெண்ணு எனக்கு மாத்திரம் பெண் இல்ல, உனக்கு சகதர்மச்சாரி. ஆகையில நீ எப்படி எப்படி எல்லாம் தர்மங்களை அனுஷ்டிக்கணும்னு நினைக்கிறையோ அது எல்லாத்துக்கும் உறுதுணையாக இருக்க போகின்றவள்ளவள் சகதர்ம பிரதீட்சதை நாம் பத்ரந்தே. பா, இவளுடைய கைய நீ பிடிச்சிண்டு பாணிங்கிறீஸ்வ பாணினான்னு ஒரு இவளு நீ ஏத்தண்டு உனக்கு மங்களம் உண்டாகட்டும்னு அந்த சீதா பிராட்டிய தொட்டு, இவள் தான் சீதா பிராட்டின்னு ஜனக மகாராஜா சொல்ற மாதிரி ராமர் சொல்லிருக்கே, எம் சீதா, இவள் தான் சீதை, அவ எப்படி இருப்பா, சாமே திருஷ்டி, அவதான் எனக்கு கண்ணு போன்றவள், நினைச்சு பார்த்துக்கோ, சபர நயனா மீனாட்சியாக இருந்துருக்க அப்படி எல்லாம் சன்னத புரூஹும் சுகேஷின்னு அந்த சீதா பிராட்டியினிடத்துல இருக்கக்கூடிய திருமுக மண்டலத்தினுடைய விசேஷங்கள், அந்த சௌந்தர்யங்கள், அது மாதிரி அவயவ சௌஷ்டவம் எல்லாத்தையும் சொல்லி சொன்னார் பெருமாள் ராமன். இது கேட்கச்சேயே ஹம்சத்துக்கு மனசுல ஒரு எண்ணம் வருது, இப்ப எப்படி எல்லாம் அந்த ராமர் வந்து சீதா பிராட்டியினுடைய இடத்துல பிரீத்தி வச்சிருக்கேன்னு இந்த தூது போற ஒரு இதுக்கு ஒரு எண்ணம் இருந்துருக்கு. அதுக்கே ஒரு கருணை ஏற்படும்படியான வார்த்தைகள் இதெல்லாம். இப்போ இந்த கணவன் வெகு தூரத்துல இருக்கச்சே பதிவிரத்தியாக இருக்கிற மனைவிமார்களுக்கெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு நிலை, அப்ப இருக்கக்கூடிய சில சில விசேஷங்கள், அதை பத்தி சொல்ற அடுத்த ரெண்டு ஸ்லோகங்கள்னால. சாத்தே யாவன் நயன பதவியும் யாதி மோகாலசாவாம், தான்றது தச்சப்தம், தச்சப்தத்தினால பூர்வோக்த பராமர்சம், கீழே எப்படி சொன்னாரோ அப்படி இருந்துருக்கிற சீதா பிராட்டி அப்படின்னு சொல்லி சொல்ற அந்த சீதா பிராட்டியானவள் நயன பதவியும் யாதி, உன் கண்ணுக்கு புலப்படும்படியாக இருக்காருனாக்க அவள் வந்து பாக்கிறதுக்கு ரொம்ப, அதாவது நீ அவளை பார்க்க போறேன்றதுக்காக சொல்ற வார்த்தை இது. எப்படி அவள் உன் கண்ணுக்கு புலப்பட போறாள் அப்படின்றச்சே, மோகாலசாவா யாதி, ஒரு ரெண்டு மூணு விதமாக அத வந்து சொல்றேன். மோகாலசாவா யாத்தின்னு சொல்லச்சு, கணவனை பிரிந்து இருந்திருக்கிற ஒரு மனைவிக்கு இருக்கக்கூடிய ஒரு நிலை இது. அந்த பிரிவுன்றது இந்த காலம் மாதிரியான ஒரு பிரிவு இல்லை. இந்த காலத்துல வரைச்சே என்ன பண்ண போறா அப்படின்னா, நமக்கு எல்லாத்துக்கும் மேல பணம் தான் முக்கியமா இருந்துட்டு இருக்கு. ஆகையெல்லாம் அவ ஒரு இடத்துல சம்பாதிக்கிறான், நான் ஒரு இடத்துல சம்பாதிச்சுருக்கேன், ரெண்டு பேருமா நிறைய பணம் சம்பாதிக்கிறோன்ற மாதிரி இப்படி எல்லாம் இருந்துட்டு இருக்கு இந்த காலத்துல. அதுல பிரிவுல ஒரு இது தெரியாது. இது தெரிஞ்சே ஏற்படுத்த பிரிவு, அப்படிப்பட்ட பிரிவு இல்லை இந்த இடத்துல. இந்த இடத்துல பிரிவு யாருமே எதிர்பார்க்காத ஒரு நேர்ந்த ஒரு பிரிவு. அந்த மாதிரி ஒரு சன்னிவேசத்துல எப்ப மறுபடியும் நம்ம சேரப்போறோம், எப்ப மறுபடியும் சேரப்போறோம்னு இருந்துருக்கிற ஒரு சன்னிவேசம். பிரி யுத்தம் நடக்கிறது, யுத்தத்துக்காக ராஜா போற, ராஜாவை பிரிஞ்சு ராணி இருந்துருக்கா, அந்த சமயத்துல வரக்கூடிய பிரிவு அது வேற மாதிரி. அந்த சமயத்துல என்ன பண்ணுவா அப்படின்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிஞ்சிருந்தாலும் கூட ராஜாவனுடைய ஜெயத்துக்காக பிரார்த்தனை பண்ணிட்டு இருப்பா. அப்போ எல்லாருக்கும் ஒரே ஒரு எண்ணம் மாத்திரம் இருந்துருக்கு, இந்த ஜெயித்த உடனே ராஜா தானா இங்கதான் வரப்போறேன்றது, அது எவ்வளவு சீக்கிரம் அந்த ஜெயம் வருதோ அது வரட்டும்ன்றது அப்படிதான் பெருமாளிடத்துல பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்க போற. அவ ரெண்டு பேருக்கும் மறுபடியும் சேருவதில் சேரப்போறாளா இல்லையான்றதுல சந்தேகமே துளி கூட இருக்காது அவளுக்கெல்லாம். அதுதான் அந்த இடத்துல பார்க்கும். ஆனா சீதா பிராட்டிக்கு இப்ப பிரகிருத்தத்துல நடந்திருக்கிற ஒரு சன்னிவேசம் என்ன அப்படின்னா, ஒரு பிரிவு ஏற்பட்டிருக்கு, ராமனோட பிரிவு ஏற்பட்டிருக்கு. இந்த பிரிவுல எப்படி மறுபடியும் ராமனோட சேருவோமா மாட்டோமா தெரியலையே அப்படின்னு சீதா பிராட்டிக்கு எண்ணம் வரும் அது. அப்போ இல்ல, எப்பதான் சேருவா, யார்தான் சேர்த்து வைப்பா, என்னன்றதே தெரியாத ஒரு நிலை. அதுதான் இங்க சொல்ற இந்த மோகம், அங்க ஒரு மோகம் வருது. ஆபத்து பீதி வியோகாத்யி மோகா சித்தசிய மூடதா. பெரிய ஆபத்து வந்துடுத்துனாக்கா அப்ப என்ன பண்ணணும்னு தோணாது. அதே மாதிரி பயம் வந்துடுத்து, பாம்பு வந்துடுத்து, ஆற்றுல பாம்பு வந்துடுத்துன்னா என்ன பண்ணுறது, ஓன்னு உதறிட்டு இருப்பான் அவ்வளவுதான் பாம்புன்னு. பாம்புன்ற வார்த்தை சொல்றதுக்கே வாய் வராது. அது ஒரு மோகம். அது என்னதுன்னு தெரியாத ஒரு இருக்கிறது ஒரு மோகம். வியோக பிரிவு. இந்த பிரிவுலையும் மறுபடியும் அந்த சம்சலேஷம் வருமா வராதான்னு, அதாவது அந்த ஒரு நிலையில அவளுக்கு இருக்கக்கூடிய ஒரு எண்ணம் இருக்க, அதுதான் மோகம் அப்படின்னு சொல்லி சொல்ற. அப்ப என்ன பண்ணுவா அந்த மோகத்துல, என்ன பண்ணுவா, எப்படிலாம் நடந்துப்பா அப்படின்னா, விக்ரியாக செயலிழந்தவர்களாக அவள்லாம் இருந்துருப்பான். அந்த புலன்களால அனுபவிக்கிறது, அதாவது எதிரியே பார்த்துருப்பா, பார்த்துருக்கச்சே கூட அந்த கண்ணுக்கு இவ இதுதான் பாக்கிறோன்றது இருக்க, இது போகாது. அங்கிருந்து புத்தி பரியந்தம் போய் இதை நம்ம பாக்கிறோன்றத கன்வே பண்ணாதது. அப்ப அந்த புலன்கள்லாம் வேலை பண்ணாத அப்படியே இருந்துட்டு இருக்கும். அதே மாதிரி ஒன்னும் பண்ணாத அப்படியே பிரமிச்சு போய் நிக்கிறது இந்த முகத்தினால நடக்கக்கூடியது இல்லையா. சில சமயங்கள்ல என்னன்னாக்க, ஏதான ஒரு சேஷ்டை பண்ணிட்டு பரண்டு இது பண்ணிட்டு இந்த மாதிரி இருக்கிறது, இதெல்லாம் தான் முகத்தினுடைய காரியம். இல்ல ஒண்ணுமே பண்ணாத இருக்கு, எந்த ஒரு காரியத்திலையும் ஈடுபடாமல் இருந்திருக்கிறதுன்றது இருக்க, அதுவும் வரும். இது அலசா அப்படின்னு சொல்லச்சு. ஆலசியம்னா சாதாரணமா சோம்பேறித்தனம்னு சொல்ற வழக்கம். மோகத்னால அலசான்னு சொல்ற, மோகாலசான்னு சொல்லிருக்க. ராமனுடைய பிரிவுனால இவளுக்கு ஆலசியம் வந்திருக்கும் சீதா பிராட்டிக்கு. இந்த ஆலசியத்தினுடைய லட்சணம் என்ன அப்படின்னா, கர்ப்ப நிர்பரதாதிபிஹி, சௌஹித்ய கர்ப்ப நிர்பரதாதிபிஹி கிருச்சாது கிரியோன்முகத்வம் எத்ததா லஸ்யம் இமாஹ் கிரியாஹாம். எந்த ஒரு விஷயத்திலையும் ஒரு ஈடுபாடு இல்லாம இருக்க, இயல்பாக இருக்கிறதுல இருந்து மாறுபட்டு நடந்துக்கிறது, ரொம்ப சுறுசுறுப்பா இருந்துருப்பா. இப்படி ஒரு மோகம் வந்துருச்சுனாக்கா அதனால ஒரு ஆலசியம் வரும். அந்த ஆலசியம் வந்ததுனால எதுவுமே பண்ணாத வெறுமை இருந்துருக்கிறது. ஏதானா ஒரு காரியம் பண்ணணும் வந்தா, ஏமா வெறுமை உட்காந்துருக்க போய் குளிய, ஏமா வெறுமை உட்காந்துக்க சாப்பிட, சாப்பிடறதுக்கு போட்டா கூட சாதம் கையில வராது, கையில எடுத்துட்டு இருப்பா பிசிஞ்சுட்டு இருப்பா, வாயில போட்டாக்கா வாய் அந்த எடுத்து சாப்பிடணும்ன்ற எண்ணம் தோணாது. ஏன்னா அவளுடைய எண்ணம் மொத்தமே அந்த கணவனை பத்தி தான் நினைச்சிட்டு இருக்கிறதா இருக்கும். அப்படி ஒவ்வொன்றத்துக்கும் பக்கத்துல இருந்து அம்மா சொல்லணும், ஏம்மா சாத்த எடுத்து வாயில போட்டுக்கோ ஏம்மா அப்படின்னு சொல்லி சொல்றது, அதை முழுங்குன்னு சொல்ற அளவுக்கு சொல்றது, வாயில போட்டுட்டு அப்படியே இருப்பாளாம். அந்த சீதா பிராட்டி ராமனை நினைச்சிண்டு இப்படி இருந்திருக்கா அப்படின்றத ராமர் சொல்ல நினைக்கிறேன். அத சொல்றேர் மோகாலசாவா அப்படின்றதுனால இங்க சீதா பிராட்டிக்கு ராமனிடத்திலிருந்து பிரிவு ஏற்பட்டது. அந்த பிரிவு யுத்தகலத்துக்கு ராஜா போறதுக்கு ராஜாவுக்கும் ராணிக்கும் அந்த பிரிவு மாதிரி பிரிவில்லை. ராமனோ சீதையோ யாருமே எதிர்பார்க்காத ஒரு பிரிவு. அந்த பிரிவிலையும் மறுபடியும் அந்த விசிலேஷன் போய் சம்சலேஷம் வருமானது, அதுக்கு இன்னும் நிச்சயம் இல்லாத ஒரு பிரிவு. என்ன ஒரு சன்னிவேசம், இந்த ஒரு சன்னிவேசத்துல சீதா பிராட்டி எப்படி இருப்பான்றத ராமர் இங்க இருந்துட்டு சொல்றேன். அதுதான் சுவாரஸ்யம். அதுதான் ஜாதி மோகாலசாவா, அவ நீ போச்ச என்ன பண்ணிட்டு இருப்பா அப்படின்னா, இந்த சிம்சுபா விருட்சத்தின் கீழே உட்காந்துட்டு இருக்கான்னு சொல்றையோ இல்லையோ, அந்த சிம்சுபா விருட்சத்தின் கீழே உட்காந்துட்டு இருக்கு அப்படியே வெறும் ஸ்தப்தமா உட்காந்துட்டு இருக்கலாம். அவ ஏதோ பார்த்துட்டு இருக்கா மாதிரி நினைச்சிட்டு இருப்பா, ஆனா எதையும் அவ கண்ணுல எதுவுமே படாது. அந்த கண்ணுல படுற வஸ்துக்கள் எல்லாம் புத்தி வரைக்கும் போய் இந்த வஸ்துன்ற புத்தி நீயே எதிர போய் நிந்தையானா கூட ஒன்ன கூட அது தெரிஞ்சுக்க மாட்டாவோ. இல்ல மோகாலசாவா, அவன் பண்ண வேண்டிய ஒவ்வொரு காரியத்துக்கும் பிராணதாரணத்துக்காவது துளி உண்டு ஆகாரம் சாப்பிடணும் இல்லையோ, அதுல கூட அவளுக்கு ஒரு ஈடுபாடு இல்லாததாக அவள் இருந்துருப்பா. அவோ அதே மாதிரி அவளுக்கு எந்த அம்சத்திலையும் பார்த்தோம்னாக்க அந்த ஆலோசியம் ஒவ்வொன்னும் சொல்லி சொல்லி சொல்றதா இருக்கா. இங்க அம்மாவா இருந்துருக்கா, அம்மா இருந்தாக்கா பெண்ணை பார்த்து ஏமா இப்படி பண்றேன்னு சொல்லி ஒரு பரிவோட சொல்றதுக்கு யாரனா ஒத்தரானா இருப்பா. அங்க பரிவோட சொல்றதுக்கும் ஒத்தம் இல்லாத அந்த சீதா பிராட்டி இருப்பா. அவளை பார்த்தாலே தெரிஞ்சு போயிடும் உனக்கு இவள் தான் சீதா பிராட்டின்னு. அனுமார் மாதிரி அந்த பிரத்யங்க சௌஷ்டவத்தை கொண்டு சாமுத்ரிகா லட்சணத்தை கொண்டு மந்தோதரிய பார்த்து சீதைன்னு பிரமிச்சுட்டு அப்புறம் ராவணன் பக்கத்துல புசு புசுன்னு கொரட்டை விட்டுண்டு பட்டன் இருக்கிறத பார்த்த உடனே சீச்சி இவள் சீதா பிராட்டியா இருக்க மாட்டான்னெல்லாம் ஒரு ஒரு நிலைக்கு வந்தேறவர். அந்த மாதிரி ஒரு சன்னிவேசம் எல்லாம் உனக்கு ஏற்படாது. இங்க போய் அசோக மரத்துல போய் அங்க சிம்சுப விருட்சத்தின் கீழே போய் பார்த்தேனாக்கா அசோக வனத்துல அப்படி ஆச்சரியமான ஒரு சௌந்தர்யத்தோடையும் லாவண்யத்தோடையும் இருந்திருக்கிற சீதா பிராட்டி அப்படியே முகெல்லாம் வாடி மோகத்தோட அதாவது அலசையாக இருந்திருப்பா. என்ன பண்றதுன்னு தெரியாத இருந்திருப்பா. அவளை பார்த்தாலே இவள் தான் சீதான்னு தெரிஞ்சு போயிடும் உனக்கு அப்படின்னு சொல்றேன். போச்சாது கஷ்மலம் மோகா மந்தஸ்து தொந்த பரிமிருஜ ஆலக ஆலசிய சீதகோ லசோ நுஷ்ணகான்னு சொல்றது. மந்தமாக இருந்துருக்கிறது, இது மந்தனாக இருக்கிறது, அதாவது எதுலையும் ஒரு ஈடுபாடு இல்லா இருக்க இது ஆலசியம். யாதி மோகாலசாவாம் இப்படி பார்ப்பேன்னு ஒரு அர்த்தம். சந்தேகே தம்வா மது பகதையே ஸ்ராவயந்தீதகுந்தானு மதுபகதையே ஸ்ராவயந்தி சகுந்தான். சகுந்தன்னா பட்சிகள் இல்ல. ஒரு கால் இப்படி இருக்கலாம், இன்னொரு பிரகாரமா கூட அவளை பார்க்கலாம் அப்படின்னா சந்தேகம்னா தன்னுடைய வருத்தாந்தம் ஒரு சமாச்சாரம் சொல்லி அனுப்புகிறது. அந்த பட்சிகள் இடத்துல நிறைய பட்சிகள் எல்லாம் இருக்கு, போறது மரம் எல்லாம் இருக்கு அங்க அசோகவனத்துல. ஆச்சரியமா மரங்கள்லாம் உண்டு, அங்க மரங்கள்லாம் பட்சிகள்லாம் நல்லா இருந்துருக்கு. அங்க பூத்து குலுங்கிறது நிறைய பழங்கள்லாம் இருக்கு, அதுலயும் சிம்சுபா விருட்சத்து மேல பட்சிகள்லாம் நிறைய உட்கார்ந்துருக்கு. அந்த பட்சிகள் இடத்துல நான் உன்ன கூட்டு சொல்ற மாதிரி சீதா பிராட்டியும் சொல்லுவா தன்னுடைய விருத்தாந்தத்தை மொத்தம் சொல்லி. தவாரு அங்க ராமர்னு ஒருத்தர் இருப்பே, நான் பார்த்தது வரைக்கும் அந்த ஜனஸ்தானத்துல பார்த்தது தான், அதுக்கப்புறமா எங்க போனேன்னு எனக்கு தெரியாது, அவர் மறுபடியும் எங்க வந்துரு பேருன்னு தெரியாது. இப்ப ஹனுமார் வந்ததுனால அங்கேருந்து அவர் வந்து இந்த கிட்கிந்தகி தாண்டி பக்கத்துல இருந்துருக்கேருன்னு ஹனுமார் வந்து சொல்லிட்டு போனேர். அந்த ராமரிடத்துல போய் நீங்க எல்லாம் சொல்லுங்கோ, அவரும் ராத்திரியெல்லாம் தூக்கம் இல்லாத என்ன நினைச்சிருந்தே கல்லு மேல ஏறி உட்காணுன்ற பேர், பாறாங்கல்ல உட்காணுன்ற பேர், பக்கத்துல லக்ஷ்மணன் ரெண்ட போய் எப்ப பார்த்தாலும் சொல்லிட்டு இருப்பேன், அப்பா சீதையை நான் மறுபடியும் அடைவனா அடைவனான்னு தெரியலையே அப்படின்னு தம்பி என்ற சொல்லிட்டு இருப்பேர். அவருக்காவது லக்ஷ்மணனாவது இருந்துருக்கே பக்கத்துல தேத்தரவு சொல்றதுக்கு, எனக்கு நீங்கள்லாம் தான் இருக்கங்கோ அந்த பட்சிகளை பார்த்து சொல்றதுக்கு. உங்களை விட்டா எனக்கு யார் இருக்கா, நானும் அவரையே நினைச்சிட்டு இருக்கேன்னு நான் எப்படி எப்படி எல்லாம் இருக்கேன்றத போய் சொல்ல முடியுமா உங்களால என்ன, அந்த பட்சிகளை பார்த்து சொல்ற கேட்டு இருப்பலாம். அந்த சீதா பிராட்டி தூது போக முடியுமான்னு கேட்டு இருப்பலாம். சாதாரணமா ஆழ்வார் பாசுரங்கள்லாம் பார்த்தோம்னாக்க வந்து ஆழ்வார் நாயிகா பாவத்தை ஆசிரியிச்சு நாயகன் இடத்துல தூது அனுப்பிக்கிறதுன்றது நாம பார்த்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி இவரைச்சு இப்ப சீதா பிராட்டியும் நாயிகா பாவத்தை ஆசிரியிச்சு ஆசிரியக்கல வச்சுதான் நாயிக்கு அவதான். ஆகையால அவள் வந்து இங்க தூது போறதுக்கு பத்தி தூதுக்கு பட்சிகளை தூது போறதுக்காக சொல்லிட்டு இருக்கான்னு சொல்லி சொல்லலாம். இப்ப இந்த இடத்துல ஒரு விஷயம் என்னன்னா, நாயகன் நாயகின்ற தூது அனுப்புறதுன்றது குறைவு தமிழ்ல பார்த்தோம்னாக்கா. இப்ப சீதா பிரா இப்ப வந்து சே பார்த்தோம்னாக்கா மேகதம் தேசத்துல சம்ஸ்கிருதத்துல வர சே பிரிவினால வாடுகின்ற நாயக்கன் அந்த அந்த இதுக்காக இருந்துருக்கா தன்னையே நினைச்சுட்டு இருக்கிற நாய்க்கு இந்த சந்தேசத்தை அனுப்புறதுன்றது நாம பார்த்துட்டு இருக்கோம். தமிழ்ல பார்த்துச்சு சீதா பிராட்டியும் ராமருக்கு ஒரு சந்தேசம் அனுப்பணும்ன்ற ஒரு எண்ணத்தோட இருக்கா அப்படின்றத இந்த ஆழ்வார் பாசுரங்களுடைய அனுபவத்தை கொண்டு இந்த வார்த்தை சுவாமி தேசிகன் சாதிக்கிறேன். சந்தேசம் வா மதுபகதையே ஸ்ராவயந்தி சகுந்தானே அஞ்சிரய மடனாராய் அழியத்தாய் நீயும் நின் அஞ்சிரிய சேவதுமாய் அகவா வென்றன கருளி வெஞ்சிரை புள்ளுயர்த்தார்க்கு என் விடுதூதாய் சென்றக்கால் வஞ்சிரையில் அவன் வைக்கில் வைப்புண்டால் என் செய்யுமோ. அந்த சேவல அஞ்சிரைய மடனாராயின்னு இவள் பெண்ணினமாக இருக்கிறபடினால பெண்ணாக இருக்கக்கூடிய நாரைய பார்த்து சொல்லி சொல்றார். சொல்றார் ஆழ்வார் வந்து நாயக்கா பாவத்தை ஆசிரியத்து சொல்றார், நீ ஒரு அனுகிரகம் பண்ணணும், நீயும் நின் அஞ்சிரைய சேவனுமாய். அதாவது நான் காரியத்துல செல்லுகைக்கிட அழகிய அஞ்சிறைன்றது சிறைன்றது அழகிய சிறகை உடையன்னு அர்த்தம். இப்ப அது மடனாராயின்றது வரைச்சு அந்த மடப்புன்றது எப்ப வருதுன்னா பெண்களுக்கே ஏற்படக்கூடிய ஒரு நிலை சேவலோட சேர்ந்திருக்கு. சேவல்ன்றது பட்சிகளினுடைய புருஷ பட்சிகளை சேவல்னு சொல்லி சொல்றது. அப்போ அந்த பட்சிகளோட சேர்ந்து இருக்கச்சே உன்னுடைய சேவலோட நீ இருந்து இருக்கச்சே உனக்கு ஒரு மடப்புன்றது இருக்கு. அச்சம் மடம் நாணம் இதெல்லாம் பெண்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு இயல்பு. அந்த கணவனோட இருக்கிறதுனால சேர்த்தினால ஒரு சந்தோஷம் ஏற்படுறது அந்த மடப்புன்றது வருது. அப்போ இப்ப எல்லாம் நீங்க ரெண்டு பேரும் வந்து நான் தனியா இருந்துருக்கேன். இப்ப அந்த பட்சிகளுக்கு என்ன நினைக்கணும் அப்படின்னா நாமெல்லாம் ஜோடி ஜோடியா ஜோடி ஜோடியா இருந்துருக்கிறோமே அந்த மாதிரி இவளும் இவளுடைய நாயகனோட சேர்ந்து இருக்கணுமே அப்படின்ற ஒரு எண்ணம் வரணும். இப்ப நான் மாத்திரம் தனியா இருக்கிறத பார்த்த உடனே ஆவாவின் எனக்கருளின்னு ஏமா உனக்கு நான் எதனா பண்ணட்டமா நான் எதனா பண்ணட்டமான்னு அந்த பட்சிகள்லாம் கேக்குறதாம். அவா வந்து எனக்கருள் என்ன அப்போ வெஞ்சிரையம். அப்ப எம்பெருமான பத்தி சொல்லி சொல்ற வெஞ்சிரை புள்ளு ஏர்த்தார்க்கு என் விடுதூதாய் சென்ற கால் வஞ்சிரையில வன் வைக்கில் வைக்கொண்டால் என் செய்யுமோ. விரோதி விஷயத்துல தன்னுடைய ரக்ககளாலேயே துவசம் பண்ணக்கூடிய சாமர்த்தியமுடைய பெரிய திருவடி, அந்த பெரிய திருவடியார கருத்மானையே ரக்ஷணத்துக்காக உயர்த்தார்க்கு அதாவது சொல்லச்சே தன்னுடைய பதமாக வச்சிருக்கிறவன், அப்படிப்பட்ட அந்த எம்பெருமானுக்கு என் விடுதூதாய் சென்ற கால் நான் சொல்றேன் நான் சொல்றதுக்கு எனக்காக தூதாக போன என்ன என்ன வஞ்சிரையில் அவன் வைக்கில் வைப்புண்டால் என் செய்யும் அப்படின்னா இப்போ அங்க போகச்சே உங்களுடைய முகம் பார்த்து அந்த வார்த்தையை ஒன்னும் கேட்காமல் இருந்தாக்கா அப்ப நாம என்ன பண்றது அப்படின்னா ஒரு அப்படின்னா ஆகாதுன்றதுக்காக சொல்ற ஒரு விஷயம். அருளார் அருளாத நேரருளி அவராவி தோராவும் அருளாழி பொற்கட அருளாழி அம்மானை கண்டக்கால் இது சொல்லி அருள் ஆழி வரிவண்டேன்னு அந்த வண்டு போய் ஒரு பிரார்த்தனை பண்ற ஆழ்வார் நாயக்கா பாவத்தை ஆசிரியச்சு. அதே மாதிரி சீதா பிராட்டி இந்த இடத்துல என்ன பண்ணிட்டு இருப்பா தெரியுமா அப்படின்னா, தந்தையே சம்பா மதுபகதையே சிராவயந்தி சகுந்தானு, அந்த பட்சிகளை பார்த்து அந்த பட்சிகளுக்கு சந்தேசத்தை கேள்விப்பாள் அப்படின்னா, நான் எப்படி இருந்துருக்கேன் தெரியுமா, நானு இப்ப நான் பாரு, அன்னிலிருந்து எந்த போஷணமும் நான் அணியறதில்ல, அன்னைக்கு என்ன உடுத்துட்டனோ அதே புடவை, ஒரே புடவையோட நான் இருந்துட்டு இருக்கேன், ஒரே வஸ்திரத்தோட நான் இருந்துட்டு இருக்கேன், நான் இங்க இருக்கக்கூடிய ரமணீயமான விஷயங்கள் எதையும் பார்த்து நான் சந்தோஷப்படல, நானு என்னுடைய சிந்தை முழுக்க ராமமயமான சிந்தைன்னு சொல்லிட்டு அங்க வரைச்சே அங்க இருக்கிற சம்பத்துகளையோ எதையும் பார்க்காமல் என்னுடைய எண்ணம் முழுக்க முழுக்க ராமன் விஷயத்திலேயே இருந்துருக்கு, அனுமாரும் வந்து சொல்லிட்டு போனேன், அந்த ஒவ்வொரு நாளும் நான் எண்ணின்றிருக்கேன்னு இந்த சமாச்சாரத்தை போய் சொல்ல முடியுமா உங்களாலன்னு தன்னுடைய நிலைய பட்சிகள் இடத்துல சொல்லிட்டு இருக்கப்பா, அந்த சந்தர்ப்பத்துல நீ போய் சேருவ அப்படின்னு சொல்லுவ. தந்தே சம்பா மதுபகதே சிராவயந்தி சகும் தானே, இது ஒரு விஷயம் இல்லையா. இன்னொரு பிரகாரமா இருந்துட்டு இருக்கும் அப்படின்னா, அத்தியாக சன்ன பிரிய வச்சனதாம் சோஜயத்பி நிமித்தை ஏதாம் சுஸ்தகித நயனம் வீக்ஷமாணாதி சம்வா. ரொம்ப ரொம்ப பிரிவோட பிரிவுல வாடுகிறவர்கள்லாம் எதனா ஒரு காரியம் பண்ணிட்டே இருப்பான். அதாவது அந்த சகுனம், சகுனம் பாக்குறது என்ன பண்றதுன்னு சொல்லி பார்ப்பான். இப்போ ருக்மிணி தேவி கண்ணனோட ஒரு பிரீத்தியோடு இருந்துட்டு இருக்கா, கண்ணனையே கல்யாணம் பண்ணிக்கணும்னு தீர்மானம் பண்ணிட்டா. சிசுபாலனுக்கு தான் கொடுக்கணும்னு அவனுடைய ருக்மிணியினுடைய தமையன்மார்களோ தீர்மானம் பண்ணிட்டா, கல்யாணமே முடிஞ்சு போச்சு. அதாவது அடுத்த வேளை கல்யாணம் ஆக போறது அடுத்த நாள்ல. இவள் ஒரு பிராமணன் மூலமா சந்தேசத்தை அனுப்பிச்சா, பிராமணன் வரவேற மாட்டேரா, இன்னும் வந்த பாடில்ல, துவாரகை எங்கேயோ இருக்கு, இவ இருக்கிற இடம் எங்கேயோ இருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியல. இப்ப இந்த மாதிரி ஒரு சன்னிவேசத்துல கையில எதெல்லாம் கிடைக்கிறதோ கிடைக்கிறத கொண்டு இவெல்லாம் ஒரு அடையாளத்தை நிமித்தம் பார்ப்பாளாம். ஒரு பிடி அக்ஷத்தையும் கையில எடுத்துக்கிறது, அந்த பிடி அக்ஷத்தையும் கையில எடுத்துட்டாங்கனாக்கா அதுல எத்தனை அரிசி இருக்குன்றது தெரியாது அவனுக்கு. அந்த பிடி அக்ஷத்தையும் எடுத்துட்டு கீழே போட்டுட்டு அதை ரெண்டு ரெண்டா ரெண்டு ரெண்டா எடுத்துட்டு வருவாளாம். ரெட்டையா வந்துட்டோம்னாக்கா கண்டிப்பா நம்ம பிராமணனை அனுப்பிச்சு வச்சோம், அது கண்ணனுக்கு சமாச்சாரம் தெரிஞ்சு போயிடும், நானும் கண்ணனும் நல்லா கல்யாணம் பண்ணிருக்கு, நமக்கு நடக்க வர கல்யாணம் செஞ்சுட்டோம் அப்படின்னு நினைச்சுப்பாடும். அந்த ரெட்டையா வந்துருத்தோம்னா, ஒத்தையா வந்துருத்தோம்னாக்கா என்ன ஆகுமோ தெரியலையேன்னு விசாரப்படுற நிலையில இருக்குமா. இதெல்லாம் ஒரு நிமித்தம். இந்த மாதிரி சீதா பிராட்டி, நான் எங்கேயோ இருந்தா இத்தனை நாள் வரைக்கும் யாருமே வரப்போறதில்ல, நம்மள யாரும் ரட்சணம் பண்ண போறதில்லை, நாம இங்கேயேதான் இந்த அசோகவனத்திலேயேதான் நம்மளுடைய முடிவு வரப்போறதோ என்னமோ, ஒரு மாசம்தான் அவன் சமயம் கொடுத்திருக்கான் ராவணன், மாசாதூர்த்தம் ஒரு மாசத்துக்குள்ள நீ கணக்கு வராத போயிட்டேன்னா, மாசாது ஒரு மாசத்துக்கு அப்புறமா பிரார்த்தனாசமாக கார்த்தால வேலை ஆகாரமாக ஒன்னு ஆக்கிடுவேன்னு வேற சொல்லிருக்கான். இப்படி எல்லாம் சொல்லச்சு நாம என்ன ஆக போறோமோ தெரியாது. நமக்கு நாம ஒரு கால் ராவணனுடைய கார்த்தால ஆகாரத்துக்காக போறோமோ, இல்ல ராமர் தான் என்ன வந்து ஐசம்ப போறோ என்னவோன்னு தெரியாத வேதனைப்பட்டு இருக்கிற காலத்துல ஒரு சுப நிமித்தங்கள்லாம் சிலது தோன்றினவா அந்த சமயத்துல. அப்ப அந்த சுப நிமித்தம் என்ன அப்படின்னு கேட்டேன், உடம்புல இடது கண் துடிக்கிறது, இடது கை துடிக்கிறது, தொட தானா துடிக்கிறது, இதெல்லாம் பெண்களுக்கு சுப சூச்சகம். ஆண்களுக்கு வரச்சே வலது கண் துடிக்கிறது, வலது கை வந்து துடிக்கிறது, வலது தொடை இதெல்லாம் இருக்கு, இது ஆண்களுக்கு சுப சூச்சகம். இப்படி ஒரு திடீர்னு ஒண்ணு நேர்படுறது, இத பார்த்த உடனே அவ நினைச்சுக்கிறான், ஆஹாஹா பரவாயில்ல, எனக்கு கூட வந்து ஒரு நல்ல சகுனம் ஏற்பட்டது, நல்லது நடக்கும் போல இருக்கு அப்படின்னு அவ நினைச்சுக்கிறான். சில சில பட்சிகள்லாம் சப்திச்சதுன்னாக்க நல்லது, சில சில பட்சிகள் சப்திச்சதுன்னாக்க விபரீதார்த்தத்தை சொல்லும். குயில் கூவித்துனாக்க நல்லது, கருட பலி கேட்டாக்க ரொம்ப ரொம்ப நல்லது, அதுவும் வியாழக்கிழமையில கருட துவனி கேட்டதுன்னாக்கா ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த மாதிரி சில பட்சிகளுடைய கழுத கூட, அந்த கழுதைய நேர பாக்குறத காட்டிலும் கழுதையினுடைய சப்தம் நல்லது அப்படின்னு சொல்லி சொல்லுவா. எதிர்ப்பி அந்த கர்த்தபக்காரணம் இருக்காது, காதுக்கு இதுவாதான் இருக்கும், நன்னா இருக்காதுதான், இருந்தாலும் அது சகுனத்துல வரைச்சே அந்த கழுதையினுடைய சப்தம் பலம். நரிக்கு அது ஊழையிட்டதுன்னா அப்பசக்கணும், நரியினுடைய சப்தம் வந்ததுன்னாக்க. இதே நரி முகத்துல மூழ்கிச்சாக்க காத்தால அந்த எழுந்துக்கிச்சு அந்த நரிய பார்த்தமானாக்க அது நல்லது. கழுதைய பாக்குறது நல்லது இல்ல, கழுதையினுடைய சப்தம் நல்லது. இப்படி எல்லாம் சகுன சாஸ்திரம்னு சொல்லிட்டு நிறைய அதெல்லாம் சொல்லிருக்கு. அங்க சீதா பிராட்டி பாக்குறாளாம், தன்னுடைய திருமேனியில அந்த பிராட்டியினுடைய உடம்புல ஏற்படக்கூடிய மாறுதல்களை கொண்டு இந்த சுப நிமித்தங்களை கொண்டு நல்லது நடக்க போறதுன்னு அவன் நினைக்கிறான். அங்க இருக்கிற பட்சிகள்லாம் சில சில சமயங்கள்ல வரைச்சு சில சப்தங்கள்லாம் சொல்றது. இதுல நாச்சியார் திருமொழியில ஆண்டாள் நாச்சியார் சாதிக்கிற பட்சிகளை பார்த்து கேசவன் வர கூடும், நீ சப்திக்கிற சப்தம் இது சுபமான சப்தமா அசுபமான சப்தமான்றத நம்மளால தீர்மானம் பண்ண முடியாது. இப்ப நீ சொல்ற சப்தம், நீ சப்திக்கிற சப்தம் சுபமான வார்த்தையாக ஆகணும். எப்படி வார்த்தையாகணும்னாக்க, நான் எதுல ஆசைப்படுறேனோ அந்த கேசவன் வரணும்னு ஆசைப்படுறேன், அந்த கேசவன் வரத்துக்கு என்ன மாதிரி சப்திச்சாக்கா கேசவன் வருவானோ அது சுபசூச்சகமாக ஆகுமோ அந்த மாதிரி சப்திக்கணும்னு பட்சிகளை பார்த்து ஆண்டாள் நாச்சியார் சொல்ற. அதே மாதிரி சீதா பிராட்டியும் அங்க இருக்கிற பட்சிகள்லாம் திடீர்னு பார்த்தோம்னாக்க ஒரு சுப சூச்சகமான சப்தங்களை அதுகள் சொல்றத கேட்ட உடனே, அதுகள்ல இருந்து பட்சிகள் இருந்து வரத கேட்ட உடனே அவளுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கு. இப்ப என்னன்னா, ஹனுமார் வந்து பார்த்துட்டு போயிட்டேன், இவர் போய் சமாச்சாரத்தை சொல்லிட்டேன், தப்தசிய சதிருஷம் பவேத்துன்னு சொல்லி ராமன் வந்து ஐசியம் போனாதான் அவருக்கும் ஏற்றதாக இருக்கும், எனக்கும் உகப்பாக இருக்கும், ஆகையால ராமர் வந்து ஐசியம் போகட்டும்னு சொல்லியிருக்கேன். அப்ப ராமரே என்னை வந்து ஐசியம் போறேன்னு சொல்லி அந்த அனுமார் சொன்ன சமாச்சாரத்துக்கு பிரதி சமாச்சாரமாக திருப்பி வருமோ என்னமோ ஏதோ நடக்க போறதுன்னு நினைச்சுண்டு அந்த பட்சிகள்லாம் சப்திக்கிற சப்தத்தை பார்த்து அதை பார்த்து ஒரு நல்ல சமாச்சாரம் வரப்போறதுன்னு எதிர்நோக்கி இருப்பா அப்படின்னு சொல்ற. பிரத்யாசன்ன பிரிய வச்சம் திருஷ்யத்தேஜஸ்புரஸ்கட்சுகும் பத்மபத்திரம் இவாயத்தனம் இவாயத்தம் ஈசச்ச ஹிருஷிதோ வாசியாக தட்சிணாசியா கதட்சிணா அகஸ்மாதேவ வைதேக்கியாக பாஹூரேகா பிரகம்பதே கரேணு ஹஸ்த பிரதிம சவ்யச்சோரு உருகு அனுத்தமஹா வேப்பமானஹா. இதெல்லாம் ராமாயணத்துல அனுமா வரத்துக்கு முன்ன அந்த சீதா பிராட்டி அப்பதான் ராட்சசிகள்லாம் மொத்த பேரும் மிரட்டிட்டு இருக்கா, அந்த மிரட்டினதுனால ரொம்ப ரொம்ப கேதப்பட்டு என்ன பண்றதுன்னு தெரியாத இருந்த நிலையில தன்னுடைய திருமை நிலை ஏற்பட்ட ஒரு மாறுதல்கள் இந்த சுப சூச்சகங்களை சொல்லி சொல்ற. ராகவம் புரதஸ்தேதம், இதெல்லாம் வேபம், இதெல்லாம் சூச்சகமா. இதுக்கு எதுக்கு சூச்சகம்னா, ராமனே எதிர வந்துட்டே வந்துடுறதுக்கு இதெல்லாம் சூச்சகமாக இருக்குன்னு சொல்ற. பட்சீத சாகா நிலையம் பிரவிஷ்டா புனகா புனக உத்தம புனப்புனச்சோதாந்துவாதி, அது நல்ல நல்ல வார்த்தைகளை சொல்லுகின்றன பட்சிகள்லாம். சுஸ்வாகதாம் வாஜமுதீரையான புனப்புனச்சோதயதீவ ஹிருஷ்டா, அது ஒரு நல்ல வார்த்தை சொல்றது. நமக்கு யாரோ ஒருத்தர் தூது வரப்பறா போல் இருக்கு, அவளை வாவான்னு கூப்பிடுற மாதிரி எல்லாம் இருந்துருக்கு. சுபான் நிமித்தானி சுபானி பேஜிரே நரம் சுரியா ஜுஷ்டம் இவோபஜீவிதான்னு இப்படி வால்மீகி சொல்ற. ஹனுமார் வரத்துக்கு முன்ன சீதா பிராட்டியினுடைய நிலை அங்க எப்படி எப்படி எல்லாம் ஒரு சந்தேகங்கள்லாம் ஏற்பட்டது, சந்தோஷம் ஏற்பட்டதுன்றத சொல்லி சொல்ற. இப்பவும் அதே மாதிரி நிலையில இருந்தாலும் இருக்கலாம், இருப்பா ஓ சீதா பிராட்டி. அத்தியாசன்ன பிரிய வச்சனதாம் சூஜயத்பிஹி நிமித்தைஹி ஏதாஹம் அஸ்ரு ஸ்தகித நயனம் வீக்ஷமாணாதி சம்வாஹம். இப்படி இருந்துட்டு இருக்கிற சீதா பிராட்டி நல்ல வார்த்தை வரப்போறது அப்படின்னா, அப்போ யாருண்டேந்து வரப்போறது, யாருண்டேந்து வரப்போறதுன்னு தெரியலையேன்னு பார்த்துட்டு இருக்காளா. அந்த வடக்கு இங்க அவ தெற்க தானே இருக்கா, ராமர் எழுந்தருள் இருக்கிற திக்க பார்த்தே அப்படியே யாரால எப்படி வரப்போறது, எப்படி நல்ல வார்த்தை வரப்போறது, நல்ல வரப்போறதுன்னு தெரியலையா. யார் சொல்ல போறான் சொல்ல போறான்னு, ஆனா நல்ல வார்த்தை மாத்திரம் வரப்போறதுன்னு தெரிஞ்சுட்டு இருக்க. இப்படி யாரானா வந்தாள்னாக்கா வரச்சே அவளை பார்த்து தெரிஞ்சுக்கணும் இல்லையோ அப்படின்னா, இந்த சுப சகுனம் ஏற்பட்டதுனால ஒரு பெரிய சந்தோஷமா, அந்த சந்தோஷத்தினால கண்ணுல ஜலம் வருது. இப்ப ஹனுமார் நமக்கு நாம சொன்ன சமாச்சாரத்தை ராமருக்கு சேர்த்துட்டே, அப்ப ராமர் நமக்கு இன்னொரு சந்தேசத்தை நமக்கு அனுப்பிக்க போறேன், அந்த சந்தேசத்தை நாம கேட்க போறோன்றதுக்கு தான் இந்த சகுனங்கள்லாம் நமக்கு தெரிவிக்கின்றன. அப்படி இருக்கச்சே அப்படி யார் வரப்படுறாளோ யார் வரப்படுறாளோன்னு அவாளையே நினைச்சிட்டு கண்ணில் ஜலத்தோட பார்த்துட்டு இருக்க. அந்த கண்ணில் ஜலம்ன்றது ரெண்டு சமயத்துல வரும். ஒரு சமயத்துல வரச்சு எல்லாருக்கும் தெரியும், கஷ்டம் வந்ததுன்னா துக்கத்தினால வேதனையினால வரக்கூடியது கண்ணில் ஜலம்ன்றது. இன்னொரு சமயத்துல ஆனந்த பாஷ்பம், நமக்கு ரொம்ப ரொம்ப பிரியமான ஒரு விஷயம் இருந்ததுனாக்க அந்த பிரேமானதை பார்க்கறதுன்றது இருக்க, அப்ப பார்க்க போறோம்னு நினைக்கச்சேயே கண்ணில் ஜலம் வந்துருமா, ஆனந்த பாஷ்பம் வந்துருமா. இப்ப இதுதான் சீதா பிராட்டியினுடைய நிலை. நாம இருக்கிற பக்கத்தை இந்த பக்கத்தை அவ சீதா பிராட்டி பார்த்துட்டே இருப்பா, அந்த பார்த்துட்டே இருக்கச்சே கண்ணில் ஜலம் வந்துடும் அவளுக்கு. நீ ஏன் எதிர போய் நிக்கிறது கூட உனக்கு கூட தெரியாது அப்படின்னா, நயனோ பாஷ்பிந்து தன்யாஸ்கேட்டு வரத பவதா சம்சதம் பூஷயந்தான்னு சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். அந்த தேவப்பிரமா எதிர போய் நாம நின்றுட்டோம்னாக்க அந்த கண்ணில் ஜலம் வந்துடும் தானா. அந்த ஏகாந்தமான சேவைகள், அந்த ஏகாந்தமா திருமணம் சேவிக்கிட்டு என்ன ஆச்சரியமா இருந்துருக்கோம், அந்த கண்ணில் ஒரு ஜலம் நமக்கே அப்படியே கண்ணில் ஜலம் வந்துடும். அந்த ஜலம் வந்ததுன்னா பெருமாள் சேவை ஆக மாட்டேன். பெருமாள் சேவை என்ன ஆகும்னாக்க அது ஒரு பெருமாளே பல பெருமாளா சேவை தாய் பேர் ஒரு பிரிசம் மாதிரி ஆயிடும். அந்த நமக்கு அது மறுபடியும் கண்ணை தொடச்சுட்டுதான் பார்க்கணும், சேவிக்கணும், அப்பதான் சேவிக்க முடியும். அந்த மாதிரி சீதா பிராட்டிக்கு இருக்கக்கூடிய ஒரு ஸ்தகிதம் ஆயிடுத்து. எதிர இருக்கிறவா கூட கண்ணுக்கு தெரியாத வரணுன்றக்கும், அப்பா யார் வருவாளா வரமாட்டாளா, அப்போ அந்த அந்த ஒரு நாள் வராத அது இங்கதான் ஒரு சுவாரஸ்யம் வந்து விஷயம் இதுல என்னன்னா, ஏதாம் அஸ்ரு ஸ்தகித நயனம் வீட்சமானா திசம் வானா, இதெல்லாம் வெறும் சகுனம் தான். இந்த சகுனம் சுபத்த சூச்சிக்கும் அப்படின்றது சாஸ்திரம். நம்மளுடைய போராத காலம் இதுக்கும் மீறி எதனா ஒரு அப்பசகுனம் கூட நடக்கலாம். இப்ப இந்த பட்சிகள் சப்திக்கிறதுல ஆந்த சப்திச்சதுன்னு வச்சுக்கோங்களேன், ஆந்த வந்து ஒரே ஒரு முறை சப்திச்சதுன்னாக்க அது ஏதோ விபரீதம் நடக்க போறதுன்னு அர்த்தம். பெரியவாள்லாம் ஆந்த சொல்றதுன்னு சொல்லுவா, ராத்திரி வேலில் தான் அந்த வந்து சத்திக்கு மத்தியான வேலாம் அந்த இருக்கவே இருக்காது. ராத்திரி வேல வரும் வந்து உட்காந்துதுன்னாக்க அது கீழ்ச்சுன்னு ஒரே ஒரு சப்திச்சதுன்னா மறுபடியும் அது சப்திக்கிற வரைக்கும் கேட்டுட்டு அப்புறம் தான் போவா. ஒரே ஒரு சப்திச்சதுன்னா அது ஏதோ அப்புறமா வேற சமாச்சாரம் துக்க சமாச்சாரம் வரும்ன்றதுக்கு அது சூச்சகம். அது இப்ப இந்த இடத்துல நல்ல சமாச்சாரம் வரும்ன்ற ஒரு விசுவாசமும் அந்த விசுவாசத்தினால வரக்கூடிய ஒரு சந்தோஷம் அந்த சந்தோஷத்தினால கண்ணுல ஜலம் வந்தது எல்லாம் இருக்கு. தன்னுடைய தௌர்பாகியத்தினால இவ்வளவு பட்சிகள் நல்ல சுபசகுனத்தையும் மீறி வராது போயிட்டா என்ன பண்றது அப்படின்னு அத நினைக்கிறா. அத நினைக்கிச்சே ஒரு கண்ணில் ஒரு ஜலம் வருது. அந்த ஜலம் இருக்க துக்காசு. இப்படி ரெண்டு விதமான அஸ்ரு கண்ணுல இருக்க கண்ணீர் இருந்ததுனால அந்த கண்ணீர்னால அப்போ அவளால எதிர என்ன வஸ்து வருது, யார் வரா, யார் வந்து நமக்கு நல்லதை சொல்ல போறாளா, நல்ல சந்தேகம் சொல்ல போறாளா இல்லையான்றத கூட பார்க்க முடியாத ஒரு நிலையில அந்த சீதா பிராட்டி இருப்பா. அவளை போய் நீ பார்த்தேன்னா உனக்கு சுலபமா கண்டுபிடிச்சுடலாம், இவள் தான் சீதா பிராட்டின்னு சொல்ற ஒரு அற்புதமான ஒரு சன்னிவேசம். தன்னுடைய நிலை சீதா பிராட்டி எப்படி இருப்பார்னு ராமர் நினைக்கிறது அது ரெண்டையும் சேர்த்து அழகா இந்த இடத்துல சொல்லி சொல்ற. சாதே யாவன் நயன பதவியின் ஜாதி மோகால சாவாம் சந்தேகே சம்பா மது பகதையே ஸ்ராவயந்தி சகுந்தானு அத்தியாசன்ன பிரியவசனதாம் சூச்சயத்பிஹி நிமித்தைஹி ஏதாஹாம் அஸ்ரு ஸ்தகித நயனம் வீக்ஷமாணாதி சம்பா. காளிதாசன் மேக சந்தேகத்துல உத்தரமேகம்னு சொல்றது, அதாவது பூர்வமேகம்ன்றது மேகத்தை தூது விடுறது, தூது விட்டு வழி எல்லாம் சொல்லி அனுப்பிக்க போறது இல்ல, அதெல்லாம் வர்றது பூர்வமேகத்துல. உத்தரமேகம்ன்றது முன்னாடி சொல்றது. இப்போ இந்த மேகத்தை போய் பாப்ப, நீ போய் அவ பார் பண்ணி அவள் உபரிகையில சௌதத்து மாடியில உட்காந்துருப்ப. இப்போ அங்க கூட ஒரு சுவாரஸ்யம் என்னன்னு கேட்டா, யக்ஷனுக்கு வந்து சாப விமோசனம்ன்றது ஒரு கால விசேஷம் வரைக்கும் ஒரு கால விசேஷத்து கழிச்சு கடைக்கு போறது. இப்போ ஒரு வருஷம் வந்து இவளுக்கு பிரிவு வருது, யக்ஷனுக்கு வருது, சாபத்தினால இவ பிரிஞ்சு இருக்கான்றது அந்த இடத்துல சொல்லியிருக்கு. இப்ப அந்த ஒரு வருஷம் பிரிவுன்னு உடனே அவள் ஒவ்வொரு நாளும் அதை எண்ணின் இருக்கலாம் அவரது. ஓகே, அந்த ஒவ்வொரு நாளும் என்ன என்னச்ச எப்படி எண்ணின்னு இருக்கான் அப்படின்னா, அங்க வரைச்சு நிறைய ஒரு அங்க புஷ்பங்கள்லாம் நிறைய இருக்குமோ இல்லையோ, அந்த புஷ்பங்கள் எல்லாம் எடுத்து வச்சுட்டாலாம், அந்த 365 புஷ்பம் எடுத்து வச்சுட்டாலாம், ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு புஷ்பம் எடுத்து, ஸோ இதுக்கப்புறம் நாளைக்கு வந்துருப்பா, நாளைக்கு வந்துருப்பா, நாளைக்கு வந்துருப்பான்னு அவ சொல்லியிருக்கான சொல்லிட்டு இருக்காளாம். இப்படி எல்லாம் அவள் இருப்பான் அப்படின்னு சொல்லச்சு, நூனம் தஸ்யா பிரபல சுருதிதோ சூன நேத்ரம் பிரியாயாம் நிஸ்வாஹாசானாம் அசிஹிரதயாம் பின்னவர்ணாதரோஷ்டம் ஹஸ்தன்யஸ்தம் முகம் அசகல வ்யக்தி லம்பாலகத்வாதிந்தோர் தைன்யம் த்வதனுசரண க்லிஷ்ட காந்தேர் விபக்தி. நூனம் தஸ்யாக பிரபல ருதிதோச்சோத நேத்திரம் பிரியாயாக. அவ அழுது அழுது அவ கண்ணெல்லாம் அப்படியே வீங்கி இருந்துருக்கோம். அவளை பார்த்த உடனே நீ தெரிஞ்சுப்ப, இவள் தான் என்னுடைய மனைவி அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். அவளுடைய மூச்சு காத்து பார்த்தோம்னா அந்த குளிர்காலத்துல கூட அப்படியே சுடுற மாதிரி இருந்துருக்கும். அது ஒண்ணு. அவளுடைய இயல்பா அவளுடைய உதடுகள்லாம் சகச வேல்னு இருந்துட்டு இருக்கோம், அது மொத்தம் வெளுத்து போயிட்டு இருக்கும். நீ போயிருக்கச்சே பார்த்தோம்னாக்க, அது மாத்திரமில்ல, அவ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளையும் கணக்கு பண்ணிட்டு இன்னைக்கு ஒரு நாள் ஆயிட்டு ஒரு நாள் ஆயிட்டு அப்படி இப்படின்னு சொல்லி அவ என்னையே நினைச்சிட்டு இருப்பாள். அங்க ஒரு பட்சி இருக்கும், கூண்டுல ஒரு பட்சி இருந்திருக்கும். பிரச்சந்தி வா மதுர வசனம் சாரிகாம் பஞ்சரஸ்தாம் கஷ்டித் பர்த்து ஸ்மரதி ரசிகே தும்ஹிதஸ்ய பிரியேதி. அங்க ஒரு பட்சி இருந்திருக்கும், அந்த பட்சியை பார்த்து கேப்புலவள், உனக்கு ஞாபகம் இருக்கா என்னுடைய பர்த்தா இங்க இருக்கச்சே நீயும் தானே பார்த்துட்டு இருப்ப, உனக்கு ஞாபகம் இருப்பா இருக்கா அப்படின்னு அவ கேப்போ. இப்படி நான் பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஒரு பெண்மணி இருப்பா, அவள் தான் என்னுடைய மனைவி, அவளிடத்துல போய் சமாச்சாரம் சொல்லுன்றதெல்லாம் சொல்ற. அந்த ஒரு கவிகளுடைய கண்ணோட்டங்கள் எப்படிலாம் இருக்கும் அப்படின்றதுக்காக, ஒரு திருஷ்டாந்தத்துக்காக நான் சொன்னேன். இதே இதுல சொன்ன விஷயமே அடுத்த ஸ்லோகத்துல சொல்ல போறேன், அதை நாம அடுத்த உபன்யாசத்துல அனுபவிக்கலாம். இப்படி பெருமாளுடைய ஒரு நிலைய, சீதா பிராட்டியினுடைய பிரிவினால வரக்கூடிய நிலைய ஆழ்வார்கள்லாம் நாயிகா பாவத்தை ஆசிரியிச்சு அந்த தன்னுடைய நிலைய வெளிப்படுத்தினார். எங்க வந்து சீதா பிராட்டி இப்படி இருப்பாள்னு பெருமாள் சொல்றதா சொல்றது இருந்துருக்க, அந்த பெருமாளுக்கு ராமனுக்கு சீதா பிராட்டியினிடத்துல இருக்கக்கூடிய ஒரு ஒரு பிரீத்தி விசேஷம் அது சந்தேகமாக தெரிவிக்கச்சு, தான் எப்படி எப்படி எல்லாம் நினைப்பாளோ அப்படிலாம் சீதா பிராட்டி இருப்பா, சாமே திருஷ்டிக்கு எனக்கு கண் போன்றவள், நான் எப்படி இருக்கணும் அப்படிதான் அவ இருப்பான்றதெல்லாம் இந்த அம்சம் மூலமாக தெரிவிக்கிறேன். அந்த திவ்ய தம்பதிகளுடைய கடாட்சம் நம்ம எல்லாருக்கும் எப்பவும் இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு விடைபெறுகிறேன். தாமே யாவன் நயன பதவீம் யாதி மோகாலசாவாம் சந்தேகம் வா மதுபகதையே ஸ்ராவயந்தி சகுந்தானே அத்யாஹ சன்ன பிரிய வசனதாம் சூசயத்பிஹி நிமித்தைஹி ஏதாஹம் அஸ்ரு ஸ்தகித நயனம் வீக்ஷமாணா திசம் வா. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.